வருவது வருவது துணையா சுமையா, தருவது தருவது தருவது சுகமா பலியா, ஒரு உயிருக்கு இரு உடலா, இரு உடலுக்கும் ஒரு மனமா, என் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள எரியிறனப்பது சொல்லித்தான் தெரியுமா, ஒரு வட்டத்துல வட்டத்துல தொடக்கம் முடிவது சொல்லத்தான் முடியுமா. வரும் வரை ஒரு துணை கிளி நாடி.